காணுங்கள். உங்களுக்கு பிரச்சனை என்னவென்றால், உங்கள் மனமானது உடல் இன்பத்தை பெறும் வழியிலே செல்ல முயலும். உங்களது உணர்வு நிலையின் மையத்தை உயர்த்த இயலாமல் இருந்தால் நாளடைவில் உடல் இன்பத்தை பெற வேண்டி மனம் செய்யும் தூண்டுதலை தடுக்க இயலாது. அதனால்தான் உங்கள் சகவாசத்தை குறித்து எச்சரிக்கின்றேன். உங்கள் மனதில் சேர்த்து கொண்ட அனைத்து தூய்மையற்ற எண்ணங்களையும் அகற்றுவதற்கு சில காலம் தேவைப்படும். உங்கள் சகவாசம் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தூய்மையற்ற எண்ணங்களை முழுமையாக அகற்ற இயலாது. மக்களுடன் சேர்வதால் நமது பழைய நினைவுகளை விழிக்க செய்திடக்கூடாது. உடல் இன்பம் பெறுவதற்கு தூண்டுதல் வந்தால் உடனே உங்கள் நரம்பின் மின்னோட்டத்தை மாற்றிடுங்கள். உங்கள் சகவாசம் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் ஆண்கள் பெண்களின் சகவாசமும் பெண்கள் ஆண்களின் சகவாசமும் தவிர்க்க வேண்டும். இதனை சிறிது காலம் செய்திட வேண்டும். ஏனென்றால் கவனமற்ற வாழ்க்கை முறையினால் நீங்கள் சேர்த்து கொண்ட தூய்மையற்ற எண்ணங்களை அகற்றுவதற்கு சிறிது கடினமாகும். ஆனால் நீங்கள் அதனை அகற்ற வேண்டும்.